பாட்டு பாடவா, தொட்டு தொட்டு பாடவா. தட்டி தட்டி ஆடவா, தாவி தாவி ஆடவா, கொட்டி வைத்த தேனிலே குளித்து வந்து ஆடவா, தட்டி தட்டி ஆடவா. பாடவா, தட்டி தட்டி ஆடவா.